Kokila, Kokila, Kokila, Kokila. Hey, now we know. கோகிலா கோ கோகிலா உன் குரல் ஒரு தேன்நிலா ராகங்களில் ரசகானங்களில் சுவை கண்டேனே என் கோகிலா நீ பாடினால் மலர் பூந்தோட்டமாய் மலர்ந்தாடாதோ இப்பெண்ணிலா ஐ லவ் யூ டேய் நீலடா ஐ லவ் யூ நான்டா காதல் விளையாடு முடியாது இசை பாட்டு கோகிலா கோ கோ கோகிலா ராகங்களில் ரசகானங்களில் சுவை கண்டேனே என் கோகிலா நீ பாடினா